ஸ்டேட் திரச்சா ப்ரோ வராத எனக்கு நீ போட்டியா ப்ரோ உண்மையா இருக்குது மனம் அது லவ் யோ டோன் தபட தபட கேம் லெமி கோமா ஃப்ளோஸ் ஏய் நான் சொல்லுறது புரியுதா ஏய் நான் கதையில் போயடா ஏய் நான் வகைகளில் வெளிச்சமடா நான் வழியில் ஒரு தண்டா சங்கீத சுரங்களில் சரணங்கள் எனது கலையில் புதிய பயணங்கள் கலையும் கல்லுக்கு இசையிலும் மயானங்கள் நம்மளும் புதிய டிப் டாப் விஷயங்கள் எனக்குறமான்